அவளை வைத்தே உலகம் சொந்தம், தாயுள்ள வரையில் தானே கிராமம் சொந்தம், தாய் சொல்லும் உறவை வைத்தே உலகம் சொந்தம், தாயுள்ள வரையில் தானே கிராமம் சொந்தம். 17 வயசு வரைக்கும் நீ வாழும் வாழ்க்கை தானே, பாலூத்தும் காலம் வரைக்கும் கூட வரும். கடலோர உப்பங்கழியும் காதோடு பேசும் மலையும் 500 மைல் போனாலும் தேடி வரும். தாய் சொல்லும் உறவை வைத்தே உலகம் சொந்தம், தாயுள்ள வரையில் தானே கிராமம் சொந்தம். கிராமம் தன் மடியில் கட்டி வளர்த்தது ஒன்னே, கிராமத்தை மடியில கட்டி போவது என்ன? சாதி தாண்டியே நட்பும் உறவும் மலர்ந்தது அங்கே, சமையாத பெண்கள் பார்த்து மயங்கியதங்கே, உப்பு மேட்டிலே ஆடி முடித்து சாய்ந்ததும் அங்கே, ஆகாயம் இழுத்து போத்தி தூங்கியதங்கே, கையோடு அள்ளியதன் நீரோடு கசிவது போல கண்ணோடு நினைவுகள் எல்லாம் கசுகிறதே. தாய் சொல்லும் உறவை வைத்தே உலகம் சொந்தம், தாயுள்ள வரையில் தானே கிராமம் சொந்தம். அடியில் உள்ள சித்திப்பாக வறுமையின் கீழட்சியம் ஒன்று வந்தது அங்கே, தூக்குவாளி தலையில் மாட்டி கிரீடம் என்றாய், சொந்த செலவில் சூரியன் வாங்க ஆசை கொண்டாய், சொந்த உறவுகள் இலைகளைப் போலே உதிர்ந்திட கண்டாய், வந்த உறவுகள் வளர்ப்பிரையாக வளர்ந்திட கண்டாய்.